ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ ಯೋಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃದಿ ರಾಮಾನುಜ ದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಸಿಕಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ನೀಳಾತುಂಗಸ್ತನಗಿರಿ ಶುದ್ಧಮುದ್ಭೂತ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿ ಸತಶಿರಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತಿ ಶೋಚಿಷ್ಟಾಯಾಂ ಸಜನಿಗಳಿದ ಯಾಬಲಾಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾತಸ್ಯೇ ನಮೈದಮಿದಂ ಭೂಯ ಏವಾಸ್ತು ಭೂಯ ಅನ್ನವಯಲ್ ಪುದುವೈ ಆಂಡಾಳ್ ಅರಂಗರ್ಕ್ ಪನ್ನು ತಿರುಪ್ಪಾವೈ ಪಲ್ಪದಿಯಂ ಇನ್ನಿಷಯಾಲ್ ಪಾಡಿಕೊಡುತ್ತಾಳ್ ನರ್ಪಾಮಾಲೈ ಪೂಮಾಲೈ ಶೂಡಿಕೊಡುತ್ತಾಳೈ ಚೊಲ್ಲೆ ಶೂಡಿಕೊಡುತ್ತ ಶುಡರ್ ಹುಡಿಯೇ ತೊಲ್ಪಾವೈ ಪಾಡಿಯರುಳ ವಲ್ಲ ಪಲ್ವಳೆಯಾಯ್ ನಾಡಿನೀ ವೆಂಗಡವರ್ಕೆನ್ನ ವಿಧಿಯನ್ರ ಇಮ್ಮಾತ್ರಂ ನಾಂ ಕಡವಾ ವಣ್ಣಮೇಣಲ್ಹೇ. இந்த லாஸ்ட் பாசுரம் 11th பாசுரம் ஆண்டாள் வோக் அப் த ஸ்லீப்பிங் கோபிகா காலிங் அட்ரஸிங் ஹர் ஃபாதர் கோவலர்தம் பொற்கொடியே வித் த ஃபாதர் இன் மைண்ட் கோவலர்தம் பொற்கொடியே ஷீ அட்ரஸ்ட் வித் த ஃபாதர் இன் மைண்ட் இன் திஸ் பாசுரம் ஷீ டாக்ஸ் அபவுட் ஹர் பிரதர் கனைத்திளம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் ஷேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திரா ஈரென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தே எலோரும் பாவாய் த வித் த பிரதர் நற்செல்வன் தட் நற்செல்வன் சிஸ்டர் தங்காய் சுவாமி உத்தமூர் சுவாமி டாக்ஸ் கிரேட்லி அபவுட் திஸ் நற்செல்வன் ஹூ இஸ் த பிரதர் ஆஃப் த கோபிகா இஸ் அ வெரி டார்லிங் ஃப்ரெண்ட் சிஷ்யா தாசன் சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா லைக் what who Lakshmana is to Ramachandra. So what Lakshmana is to Rama, this Narchalvan is to Krishna. He had such a great kainkarya sri. He is a Narchalvan, so he possesses such great wealth of performing kainkaryam to Krishna, blessed one. So he had Brahma anubhavam, anubhava parivaham, the most wonderful, blissful joy which he derives by serving Krishna. Here, this Narchalvan, he has lot of cows and calves and buffaloes because he's one of the cowherd folks. But he is engaged in Krishna Kainkaryam that moment. Kainkaryams are split into two. Ajna Kainkaryam, Anujna Kainkaryam. Acharya says, when we do Sandhya Vandanam, whatever that needs to be performed as per Shastra, mandatorily, is called Ajna Kainkaryam. It is as commanded by the Lord and cannot be abandoned ever. Nitya Naimittika Karmam, the Tarpanams, or Bhagavadaradhanam, or Sandhya Vandanam, Brahma Yajnam, all these are mandatory karmas. Ajna Kainkaryam. Anujna Kainkaryam is like for doing for Bhagavad Preeti, going to the temple or doing Nama Sankirtanam. Whatever, reading some scriptures. If one does not go to the temple due to some lack of time, for understandable reasons, Perumal will not be angry on that Chetanam. But when somebody goes to the temple but does not do Sandhya Vandanam, Perumal will be angry. So, Ajna Kainkaryam is a must. But when you are performing Sandhya Vandanam or Tiruvaradhanam, if a Bhagavata comes, if some elder comes, if there is some special event, Acharya arrives, then you have to first attend to them and hold, freeze your kainkaryam your duty frees. So you have to stop for a special event. So to attend to the Vishesha Kaikaryam. Here, this brother, Narchalvan, dropped or left the buffaloes unmilked because he has to milk the buffaloes in the morning. But Krishna called him for Kaikaryam. So the rules of the Shastram are to perform Bhagavat Kaikaryam, Bhagavata Kaikaryam. So if it comes in between the Ajna Kaikaryam, then you have to finish that and go back to the Kaikaryam. So he stopped. Hence, the buffaloes already were about to be milked. So they oozed milk out of the udder, and the whole place became sheri, muddy. So this brother left the buffaloes unattended, and hence here Narchalvan Tangai Panittalai Veedan in Vashal Kadaipatri. So here Nanaiti Illam Sherakum. This milk became completely wet. Milk completely soiled. So here Unakku Panishai Irukkum Tavamudayan, Periyalvar says. So Andal performs Dharma Upadesam for us on the importance of conducting Nitya Kaikaryam, Naimittika Kaikaryam, Naimittika Karma, and rules to prioritize them. Bhagavad Bhagavata Acharya Kaikaryam comes into focus in between. If it comes, you have to freeze, finish that, and come back to the Nitya Karma. So here, Narchalvan Tangai, hence that great person's sister. So she is a Uttama Adhikari. So here, the most beautiful thing is, this Pasuram Andal refers to, dedicated to Sri Rama. Note to Chivarkam also, she talked about Kumbhakarna, who appears in Ramayana, but Rama was not referred. Here, Alimalaikanna, she did refer to Rama, Sarga Mudaita Saramalaipol, the arrows that come from the Rama's bow, where she requests Kanna or Indira to reign in the country in a manner in which the array of arrows will come from Rama's bow. So these are directly Sri Rama Avatar. This Pasuram directly Manatthikki Iniya. In the Pasuram 24, he says, Shendrang Tennilangai Shatrai Thiral Potri. There also she refers to Rama. So Narchalvan, Kanaitilam, Kanaiti, Yilam, Kandri. So here, the buffaloes out of sheer passion wants to give milk to the calves that keep on bellowing. Ninaitu mulaivaliye nindrupal sura. The buffaloes think, ninaitu, about the younger calf. Stand up and it comes out. The milk just comes out. The milk gets flooded so much so that it forms a muddy composition known as sheri and wets the whole house that belongs to Narchalvan. So here Andal refers to the inner meaning. The inner meaning in this Pasurams are so wonderful. Narchalvan Tangai. We have to group together the 11th and 12th Pasurams. Katrik Karavai, Kanaitilam Katranumai. To comprehend the Vishesha Sastrartham. We talked about Ajna Kaikaryam and Anujna Kaikaryam. And then here as per this slokam, Mulaivaliye Palsora, this Pasuram. The Yerumais, the buffalo's udder has four nipples. The Jnanapal that flows through the four outlets are interpreted as Shruti, which is Vedas and Upanishad, Smriti, Itihasa Puranams, Agamam, Pancharatra Agamam, Divya Prabandham, Milk, all these four. So here, the Jnanam, the knowledge is obtained through these four. And the cattle, the cow, and the buffaloes are like the acharyas. Vasal Kadai Patri. The gopis outside say they could have come inside and woke up the sleeping gopi. But they could not do so because the mutram was slushy. It was slippery. It was muddy with the overflowing milk. Hence they stay outside, holding their doorstep with the dew falling on their heads. பனித்தலை வீழனின் வாசல் கரை பற்றி. இட் இஸ் த டியூ, த ஏர்லி மார்னிங் டியூ ஃபாலிங் ஆன் தேர் ஹெட்ஸ் அண்ட் தே ஆர் அட் த என்ட்ரன்ஸ். மனத்துக்கு இனியான, கண்ணுக்கு இனியான் இஸ் கிருஷ்ணன். ஹி இஸ் அ ஃபீஸ்ட் ஃபார் த ஐஸ். வேரஸ் மனத்துக்கு இனியான் ரம்யதி இதி ராமஹா. மனத்துக்கு இஸ் என்டியரிங் டு அவர் மைண்ட். ராமா ஹூ ஹஸ் கம்ப்ளீட்டட் இஸ் விபவாவதாரம் குட் நாட் பி சீன் பை த கோபிஸ். தே கேன் ஒன்லி திங்க் ஆஃப் இஸ் ஔதாரியம். தே கேன் ஒன்லி திங்க் ஆஃப் இஸ் குணம்ஸ். வென் தே ஹாவ் ராமன் இன் மைண்ட் தே யூஸ் மனத்துக்கு இனியான், பிகாஸ் தே ஒன்லி குட் திங்க் ஆஃப் கான்டெம்ப்ளேட்டிங் ஆன் ராமா இன் தர் மைண்ட்ஸ். தே டிட் நாட் சீ ஹிம். வேர் தே சா கிருஷ்ணா அண்ட் இஸ் லீலாஸ் அண்ட் இஸ் என்சாண்டிங் இ பியூட்டிஃபுல் ஃபிகர், ஹிஸ் ஃபார்ம், ஹிஸ் ரூபம். ஸோ கண்ணுக்கு இனியான், ஸ்வீட் டு த ஐஸ். நற்செல்வம், உத்தமூர் சுவாமி சேஸ், இட் இஸ் த ஆஸ்பீஷியஸ் வெல்த். திஸ் வெல்த் இஸ் பிரபத்தி, சரணாகதி, விச் இஸ் சுப்பீரியர் டு த பக்தி யோகம். ஸோ நற்செல்வன் இஸ் தட் தபஸ்வி, இஸ் தட் ஃபார்ச்சுனேட் ஒன் ஹூ இஸ் பிளெஸ்ட் வித் மோக்ஷ சித்தி பிகாஸ் ஆஃப் த அனுஷ்டானம் ஆஃப் சரணாகதி. இதென்ன பேருரக்கம்? ஹவு கேன் யூ ஹாவ் சச் அஞ்ஞானம் வென் யூ ஆர் த சிஸ்டர் ஆஃப் தட் கிரேட் பர்சன், தி கிரேட் ஃப்ரெண்ட் ஆஃப் கிருஷ்ணா, கிரேட் தாசன், சர்வெண்ட் ஆஃப் கிருஷ்ணா. அனைத்தில்லத்தாரும் அறிந்து, தட் விச் ஷுட் நாட் பி என்ஜாய்டு பை த மைண்ட் அலோன், இட் ஷுட் பி டாக்ட் அபவுட். எவ்ரிபடி ஷுட் கெட் டு நோ, எவ்ரிபடி ஷுட் பி எலிஜிபிள் டு பர்ஃபார்ம் திஸ் ரைட். அண்ட் ஸோ லெட் அஸ் ப்ராபகேட் டு த வேர்ல்ட் தட் ரைட் இஸ் ப்ரபத்தி. ஸோ ஹியர் அவர் பெருக்கரணை சுவாமி மென்ஷன்ஸ் இன் த இன்னர் மீனிங். மதர் மகாலட்சுமி திங்ஸ் ஆல்வேஸ் அபவுட் ஹர் யங் சில்ட்ரன், த ஜீவாத்மாஸ். அண்ட் she feels so bad for our suffering and takes pity on us. She has so much daya on us, vatsalyam on us. She feeds us with the milk of jnanam through her breast, mulai valiyaga, abundantly, until the heart of chetanam is completely drenched. Nindru sora ninaitte sheraakkum, and the jeevatma becomes the possessor of the limitless, ever-growing jnanam because of Mahalakshmi's vatsalyam. Oh, beautiful lady, the sister of that wonderful vishesha jnanam, the sister of that person with such vishesha jnanam, please achieve through pancha samskaram the initiation, that discriminatory power, the vivekam, and discarding your dehatma brahmam, that this body is atma. Discard that. Discard that Devatantra Brahmam, that other than Sriman Narayana, nobody else can grant you moksham. Take refuge at the sacred lotus feet of the Lord, who is the embodiment, personification of Satyam, Jnanam, Anantam, Amalam, Anandam. That Sharanagati removes all your papams, all the past sins. Teen is dusahum, it is burnt like a blade of grass. It can be practiced by anyone, any jantu, knowing how easy it is to practice, realizing that, please wake up. The Bhagavatas around you have known the chana pala dhayakam of the charanagati. The Bhagavatas who have assembled at your doorstep, they are aware of the smallest, grandest deed of performing charanagati. And as Krishna promised, that's what he is looking for. Why you alone have the tendency to stay in the darkness of samsara, samsaric afflictions, samsara kala ratri, the darkness? Why? Get up, join us, become a prapannan, perform sharanagati. Adiyen, Acharyan Tiruvadigale Sharanam. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி.